ஸ்ரீமத்யைகோதாயே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. லக்ஷ்மீநாத் சமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சார பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நீளாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்த மத்யா பயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் சஜி நிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய தஸ்யை கோதாயை இதம் நமஹா பூயஹ ஏவ அஸ்து. யா கோதா கிருஷ்ணமேவ பலாத்கிருத்ய புங்தேஸ்ம கிருஷ்ணம் ச உத்போத்ய சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்ய. ஹே கிருஷ்ண ஷிருணு, எது பாரார்த்தியம் வர்த்ததே, குத்ர வர்த்ததே? ஸ்ருதிஷு வர்த்ததே. ஸ்ருதி சத சிர சித்தம் அஸ்தி தத் பாரார்த்தம். ஜீவாத்மா பரமாத்மனஹ தாசபூதஹ சேஷபூதஹ இதி தஸ்ய ஜீவனமேவ தஸ்ய வர்த்தனமேவ பகவதே நைவ அன்யஸ்மை கஸ்மாபி. கைங்கரியம் கிருத்வா தஸ்ய சரண கமலயோ கைங்கரியம் கிருத்வா தமேவ அனுபவேத் ஜீவாத்மா. ஜீவாத்மனாம் ஸ்வாதந்திரியம் நைவ வர்த்ததே, பாரதந்திரியமேவ வர்த்ததே. பரார்த்தஹ பரமார்த்தஹ ஜீவாத்மனஹ ஸ்திதி. ஜீவ பரமாத்ம ஜீவாத்மனாம் சேஷசேஷி பாவஹ வர்த்ததே, ஷரீராத்ம பாவஹ வர்த்ததே, ஷரீராத்ம சம்பந்தஹ வர்த்ததே. தம்ச சம்பந்தம் பகவதே நிவேத்ய தம் பிரபோத்ய வததி கோதாதேவி. வயம் அருகாமஹ துவாம் போக்தும் அனுபவித்தும் துவமபி அருகசி அஸ்மானு ரக்ஷிதும் இதி பகவந்தம் கிருஷ்ணமேவ உத்போத்ய அத்யாபயந்தி வர்த்தமானா கோதாதேவி. தஸ்யை இதம் ச நமஹ நமஹ அஸ்மாகம் நம உக்திஹி பூயஹ பூயஹ ஏவ அஸ்து இதி பாவஹ. ஏதாவது பர்யந்தம் சப்தம பத்ய பர்யந்தம் அர்த்தம் வயம் ஸ்ருதவந்தஹ. அத்ய அஷ்டம பத்யஸ்ய அர்த்தம் ஶ்ராவயாமஹ ஶ்ருணுமஹ. கீர்வாணம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வெந்தாராய்ந்தருடையனோ நம்பாவாய். கீவானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கூதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா ஆவா வென்றாராய் தருளேனோ ரம்பாவாய். அனேன பத்தியேன காச்சன பாலிகா பிரபோத்யதே கோபிகா கன்யா, யா அதவா யஸ்யாஹ இச்சா வர்த்ததே பகவந்தம் பிராப்தும் கிந்து உத்சாஹ ந வர்த்ததே இதி. சா சிந்தயந்தி அஸ்தி கச்சாமோ வா ந கச்சாமோ வா. ஷஷ்டபத்தியேன யா பாலிகா முக்தா ஆசீத் பகவத் அனுபவே தாம் பிரபோதித்தவத்யா. சப்தமபத்தியேன யா கோபகன்யா பகவந்தம் அனுபூத்தவதி பகவத் அனுபவ பரிசித தஸ்யாஹ கிந்து தத் விஸ்மிருத்ய ஸ்வபந்தி அஸ்தி ஷயான அவர்த்தத தாம் உத்போதித பத்யஹ. இதானிம் ஏஷா கோபகன்யா தஸ்யாஹ இச்சா வர்த்ததே கிந்து உற்சாஹ ந இதி. அதேவ யதுக்த்வா யத் ஸ்ரவணேன தஸ்யாஹ கௌதூஹலம் ஜாயேத ததேவ காயந்தி. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. பிரபாத வேளாயாக யானி சின்னானி கிரமசக வர்த்தந்தே ஜாயந்தே ஏகேகஸ்மின் பத்யே தானேவ ஸ்வீகிருத்ய பிரபோதனம் குருவந்தி. அஸ்மின் பத்யே தூ கீழ்வானம் வெள்ளென்று இதானிம் அருணோதய ஜாதக. பிராச்சியாம் திஷ்யாம் இதானிம் அருணோதயசிய லிங்காணி திருஷ்யந்த. அந்தகாரம் அபசாரிதம் தத்ர ஆகாஷே. அந்தகாரம் அபசாரிதம் ஸ்வேதபூதா இவ வர்த்ததே தத்ரஸ்த ஆகாஷ. கீழ்வானம் வெள்ளென்று தர்ஹி யா கன்யா அந்த ஷயமானா வர்த்ததே சா சம்யக் பாஷதே வாதாதிகம் சம்யக் கரோதி ச. பிராயேண தர்க்கசாஸ்திரம் படித்தவதி சா வததி ஹே கோபகன்யாஹ கிருஷ்ண பக்தியா துஷ்டாஹ புஷ்டாஹ யூயம் யுஷ்மாகம் முகானி இதானிம் பத்மவத் விகசந்தி லசந்தி பாந்தி தேஷாம் பிரகாஷஹ ஏவ இதானிம் வர்த்ததே யத் கீழ்வானம் வெள்ளென்று இவ திருஷ்யதே நது இதானிம் பிரபாதவேளா ஜாதா. தர்ஹி பிரகாஷஹ குதஹ ஆயாதி இதி மாம் பிருச்சந்தி சேத் அஹம் வதாமி யுஷ்மாகம் முக கமல விகசனாதேவ தத் ஆயாதி. அஸ்து ததேவ ஸ்வீகுர்மஹ. கிந்து பஷ்ய இதானிம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகன் கோகுலே யாஹ மகிஷாஹ சந்தி தாஹ இதானிம் பிரபாதவேலாயமேவ சிறுவீடு இத்யுக்தே லகு சரணம் காபஹ மகிஷாஹ ஏவம் சரணாய நியந்தே கலு. பிரபாத வேலையாம் தூ லகு சரணாய தோஹன தோஹனாத் பூர்வம் தாஹ தேச்ச லகு சரணாய பிரவர்த்தந்தே. எருமை சிறுவீடு பரந்தனகான் சர்வத்ர இதானிம் பஷ்ய மகிஷ்யஹ ஏவ மகிஷாஹ இதானிம் லகு சரணாய பிரவர்த்தந்தே பஷ்ய இத்யுக்த யுக்தமானே சா நியாயசாஸ்திர பண்டிதா இவ சா வததி நைவ நைவ தத் தத் யுஷ்மாகம் முக முகேபியஹ யஹ யத் தேஜஹ ஆயாதி தத் தேஜஹ அத்ர வர்த்தமானம் அந்தகாரம் அபசரதி அபசாரயதி அதஹ அந்தகாரஹ ஏவ தத் நைவ யத் யுஷ்மாபிஹி உக்தம் மஹிஷாஹ மஹிஷ்யஹ தத்ர கச்சந்தி இதி தன்ன கிருஷ்ண ரூபம் யத் ததஹ நிர்கச்சதி தத் அந்தகாரஹ நைவ மஹிஷி ஏவம் மஹிஷானாம் சமூகஹ இதி சமத்காரேண சா வததி அதஹ லிங்கத்வயமபி இதானிம் அசத்யம் பிரபாதவேர ந ஜாதா இதி தரிஹி சர்வேபி ஏகவாரம் ஆலோச்சிய பஹிஹி ஈ திஷ்டந்தி கோபகன்யாஹ ஏவம் வதந்தி மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து பாலிகே ந சக்கியம் அஸ்மாபிஹி த்வாம் ஜேதும் வாதே அதேவ ஷுணு சர்வேபி பாலிகாஹ சர்வாபி பாலிகாஹ அத்ர சமாகதாஹ வயம் கிம் கிருதவந்தஹ கிருதவத்யஹ தாம் ச நிருத்ய மாகச்சந்து வயம் ஏதாம் கோபகன்யாமபி அஸ்மாகம் அஸ்மாபிஹி சாகம் சஹ நேஷ்யாமஹ திஷ்டந்து நைவ யூயம் கச்சத இதி பிரார்த்தனாம் கிருத்வா தாஹாபி அத்ரேவ திஷ்டந்தி இதானிம் போகா மிக்குள்ள பிள்ளைகளும் போகா போவான் போகின்றாரே போகாமல் காத்து ஏ பகவத பாதகமல பிராபனமேவ புருஷார்த்தஹ தத்ர கமனமேவ புருஷார்த்தஹ கத்வான கிஞ்சித் கத்வா கிஞ்சித் லபாமஹ தத் அந்யஹ விஷயஹ அஸ்மாகம் து கமனமேவ புருஷார்த்தஹ தாதிஷம் கச்சந்தியஹ கச்சந்தீஹி கோபகன்யாஹ வயம் தாஹ பிரதி உக்தவத்யஹ திஷ்டத திஷ்டத இதானீம் வயம் ஏதாம் ச கன்யாமபி போதயித்வா தாமபி ஆனேஷ்யாமஹ இதி அதஹ உன்னை கூவான் வந்து நின்றோம் சர்வேபி இதானீம் பிரதீக்ஷமானாஹ வர்த்தந்தே உன்னை கூவான் வந்து நின்றோம் துவாம் பிரபோதயித்தும் காத்தும் துவயாதஹ பாஷணம் கர்த்தும் மகம் தத்ர ஆகதாஹ கோது கலமுடைய பாவாய் அயம் ஜானிமஹ யத் த்வயி உத்ஸாஹஹ வர்த்ததே த்வம் ச உத்ஸுகா இதி யதோ ஹி த்வமேவ முக்தவதி ஹ்யஹ அஹமபி சஜ்ஜீ பவாமி ஆகச்சாமி இதி அதஹ கோது கலமுடைய பாவாய் உத்ஸுகே உத்திஷ்ட எழுந்திராய் உத்திஷ்ட நித்ராம் தியஜ ஷையாம் தியஜ பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய நாம சங்கீர்த்தனம் கரிஷ்யாமஹ நாம சங்கீர்த்தனம் இத்துக்கு உபாயம் உபாயத்தை அனுஷ்டானம் குர்மஹ இதி தத் பர்யந்தம் தத் பாடி பறை கொண்டு பாடி இதி பஹுத்ர சச சப்தஹ வித்யதே திருப்பாவி பிரபந்தே பாடி பாடி இதி எது பூர்வமேவ உபோத்காதே உக்தம் அஸ்மாபிஹி நாம சங்கீர்த்தனம் கர்த்தவ்யம் அஸ்மாகம் தேக சரீரம் தாவது உபகரணம் பவதி பகவத கைங்கரியம் கர்த்தும் உபகரணம் பவதி வாகிந்திரியம் தாவது தஸ்ய நாமானி ஸ்வீகர்த்தும் ஏவ நாம் நாம் பட்டனாய ஏவ கானாய ஏவ ஜிஹ்வே கீர்த்தய இதிஹி ஸ்துவந்தி குலசேகர மகாபாகாஹ ஆயுவார் மகாபாகாஹ அதஹ பாடி நாமசங்கீர்த்தனம் கிருத்வா கலவு நாமசங்கீர்த்தனமேவ கலு. பறை கொண்டு, பறை இத்தியுக்தே ஸ்வாபதேசே கைங்கரியம் பவதி, அந்யாபதேசு தூ யத்கிமபி உத்திஷ்ய விரதம் ஆச்சரியதே ததேவ பறை சியாது. பறை கொண்டு மாவாய் வளந்தானே, மா இத்தியுக்தே அஸ்வஹ, மாவாய் கேஷி அத்திர சூச்சியதே, யஹ அஸ்வரூபேன ஆகத்திய கிருஷ்ணம் மாரயித்தும் ஆகத்தவான், தம்ச கிருஷ்ண ஹதவானிதி, மாவாய் பிளந்தான் கிருஷ்ண, மாவாய் பிளந்தானே கிருஷ்ணம் கோவிந்தம். மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய ஏச்ச மல்லாக ஆகதாக கம்சேன பிரேஷிதாக பாலம் கிருஷ்ணம் ஜேத்தும் மாரயித்தும் தானபி அனாயாசேன கிருஷ்ண மாறித்தவான். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சகக கிருஷ்ண, கிருஷ்ண நகலு யாதவ நகலு எதுக்குள்ளே ஜாத்த ந மனுஷ கேவலம் சக தேவாதி தேவா. மகான் சந்தோஷம் ஜாயத்தை யோகி இதனம் வயம் காஞ்சீபுரக்ஷேத்திரசமீபே வயம் ஸ்ம இதனம் தேவாதி தேவ அத்தைவ வர்த்ததே, தமபி ஸ்மர்த்தும் அவகாசம் லப்தம் இதனம் தேவாதி தேவனை பகவான் நாராயண தேவாதி தேவ தேவானாமபி சக தேவ. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதுநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் இது காயந்தி ஷடகோபாக நம்மாழ்வார் சுவாமினக. தம்ச தேவாதி தேவனை சென்று நாம் அஸ்மாபிஹி சக பிராப்தவிய, அஸ்மாபிஹி கந்தவிய, அஸ்மாபிஹி உபாயசிய ஸ்வீகரணம் கர்த்தவிய, உபாயச அனுஷ்டானம் கர்த்தவிய. சென்று சக சித்தக பவதி அஸ்மான் ஸ்வீகர்த்தும், கிந்து அஸ்மாபிஹி தம் பிரதி கந்தவியம் பவதி. சென்று ஆங்கிலபாஷாயம் அப்ரோச் இது உச்சியத்தை, அடைந்து சென்று நாம் சேவித்தால் வயம் எதி தம் பிரதி அஞ்சலிம் கரிஷ்யாமஸ்சேத், அஞ்சலிம் கரிஷ்யாமஸ்சேத் ச பிரீதஹ பவதி இதி. ஏவம் ஸ்துவந்தி அஞ்சலி வைபவம் வேதாந்தாச்சாரியாஹ ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் நாமகே ஸ்தோத்ரே, அஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தின்யா ப்ரஹ்மகீடம் அபராஹத சம்ப்ரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்ரமேணஹ ப்ரத்யஸ்த்ரமஞ்சலி தசௌ தவ நிக்ரஹாஸ்த்ரே. ஹே பகவன், த்வம் குபிதஹ சன்னு அஸ்மாகம் பிரதி கிமபி நிக்ரஹாஸ்த்ரம் த்யஜசி, த்வம் ந ஜானாசி அஸ்மாகம் அபி ஏகம் அஸ்திரம் கிஞ்சன அஸ்திரம் வித்யதே தத் பிரத்யஸ்திரம் பவதி தஸ்ய நாம அஞ்சலிஹி இதி. யதோஹி யதா அஞ்சலி முத்ராம் பஷ்யதி ச பகவான் சத் பிரசீததி தஸ்ய நிக்ரஹ சவதி சஹ அச்சுதஹ ஸ்யாத் ததாபி தஸ்ய நிக்ரஹ சவதி இதி பாவஹ. சேவித்தால் யதி சரணாகதிம் குர்மஹ ஆஹா ஆவா வென்று ஆராய்ந்து அருளும், ஆஹா ஆஹா ஆகச்சந்து ஆகச்சந்து இது சிறகாலம் பிரதீட்சமான சன்னு அஸ்மான் திருஷ்டுவா சக மகான் சந்துஷ்டா பூத்வா ஆஹா ஆஹா இது அஸ்மாகம் கிருதே ஸ்வாகதம் நிவேத்ய கிம் தாத்தவியம் அஸ்மை அஸ்மபியஹ கிம் தாத்தவியம் ஏச்ச ஆகதாக தேபியஹ கிம் மயா தத்தம் பவேதே இதி சிந்தையன் ஆ என்று ஆராய்ந்து அருளும் பிரசீததி இதி பாவஹ. ஆராய்ந்து அருளையில ரொம்பாவாய். ஹே கண்யே ஹே கோபகண்யே உத்திஷ்ட ஏதத் சர்வம் கர்த்தவியம் அஸ்மாபிஹி இதி இதி சூச்சியதே. அத்ர ஸ்வாபதேச மத்யே யஹ காலஹ அதுவா யஸ்மின் காலே வயம் ஆச்சாரியம் பிராப்னுவந்தஹ ஆச்சாரியம் பிராப்னுமஹ ததேவ அருணோதயஹ உஷக்காலஹ ததனந்தரம் ஆச்சாரிய த்வாரா யதா வயம் பகவந்தம் பிராப்னுமஹ அதுவா உபாயம் ஸ்வீகுர்மஹ உபாயஸ்ய அனுஷ்டானம் குர்மஹ சரணாகதிம் குர்மஹ ததேவ சூரியோதயஹ ததேவ சூரியோதயஹ இதி யதோஹி ஞானம் சம்யக் வர்த்ததே கிங்கராஹ வயம் பவிஷ்யாமஹ அனந்தரம் பவாமஹ தஸ்ய தினஸ்ய யஸ்ய சூரியோதயஹ ஜாதஹ தஸ்ய தினஸ்ய சாயங்காலஹ ஏவ ந பவதி தைனந்திக ரூபே எது பரிவர்த்தனம் வித்யதே தினம் ராத்ரிஹி ஏவம் தத் சாமான்யதஹ பிராகிருதலோகே பவதி கிந்து ஏ உபாயம் உபாய அனுஷ்டானம் ந கிருத்தவந்தஹ தேஷாம் கிருதே ஏவ கிந்து ஏ பிரபத்திம் அனுஷ்டிதவந்தஹ ஆச்சாரியம் பிராப்ய தரந்தரம் தரந்தரம் ஆச்சாரிய த்வாரா பகவந்தம் பிராப்தும் உத்சுகாஹ உத்யுக்தாஹ சந்தி உபாய சனுஷ்டானம் குருவந்தி தேஷாம் ததனந்தரம் அந்யத் ஜென்ம ந பவதி இதி பாவஹ ததனந்தரம் வைகுண்டமேவ சாக்ஷாத் கச்சந்தி பகவதஹ அனக கைகரியம் குருவந்தி இதி அந்யேது அத்ரைவ புனப் புனஹ ஜென்ம லபந்தே இதி ஏவம் வதந்தி பூதத்தாழ்வார் தேஷாம் இரண்டாம் திருவந்தாதி இத்துக்த பிரபந்தேன் பகல் கண்டேன் நாரணனைக் கண்டேன் கனவில் மிகக் கண்டேன் மீண்டவனை மெய்யே மிகக் கண்டேன் ஊந்திகையும் நேமி ஒளி திகையும் சேவடியான் வான் திகையும் சோதி வடிவு பகல் கண்டேன் நாரணனைக் கண்டேன் இது துவந்தி யதா ஞானஸ்ய உதயம் உதயஹ பவதி யதா ஞானம் உதேதி ததைவ தினம் இதி பக்தானாம் விஷயே பாகவதானாம் விஷயே பிரபன்னானாம் விஷயே இதி ஐதிஹ்ய விஷயத்து பராசர பட்டாரியாக அதுவா ராமானுஜாச்சாரியா அப்படி யதோஹி கேச்சன விஷயாக கே உக்தவந்தஹ இதி சம்யக் ஞாயது ஆரோப்பியதே ஏ ஆச்சாரியாக உக்தவந்தஹ தே ஆச்சாரியாக உக்தவந்தஹ இதி பாவஹ இதிஷஹ பவதி ஏ கோபகன்யாஹ பஹிராகத்ய ஏவம் நிவேதயந்தி ஹே கன்யே உத்திஷ்ட அஸ்மாகம் பாவனாம் த்வமேவ ஞாதும் அர்ஹசி யதோ ஹி வயம் சர்வேபி ஸ்திரயஹ ஸ்திரீநாம் யஹ பாவஹ இதானிம் வர்த்ததே கிருஷ்ணம் லப்தார்த்தும் தத் புருஷஹ அவகந்தும் ந சக்னோதி த்வம் ச ஸ்திரீ கன்யா த்வமேவ ஜானாசி அதேவ வயம் சர்வேபி அத்ர திஷ்டாமஹ த்வமபி ஜடிதி துவமபி ஜடிதி ஆகச்ச அஸ்மாகம் பாவம் சம்யக் விஞ்ஞாய அஸ்மாபிஹி சஹ சல கச்ச இதி ஹி தேஷாம் பாவஹ இதி ஹி வதந்தி ஆச்சாரியஹ அஸ்து அக்ரிம சந்தர்ப்பே தூமணி மாடத்து தூமணி மாடத்து இதி நவம பத்யஸ்ய அர்த்தம் அனுபவிஷ்யாமஹ நவம பத்யஸ்ய அர்த்தம் அனுபவிஷ்யாமஹ இதானிம் விரமாமி ஸ்ரீமத்யே கோதாயே நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ தன்யவாதஹ